தலைப்பு: கடலோர வாழ்வு. அரசு வலைகளில் மீனவர் பிணங்கள். துளைத்த தோட்டாவும் தாயக தயாரிப்பு. உயிர் குடிப்பது தாயகமாகுமோ? சுயநல ஆட்சி நரபலியிடுதோ? படுகொலைகள் வெறும் பகல் செய்திகளா? மக்களை கொன்று மிரட்டுவது மக்களாட்சியோ?